காத்திருந்தேன், காற்றில் உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன், சிரித்தாய் இசை அறிந்தேன், நடந்தாய் திசை அறிந்தேன், காதல் எனும் கடலுக்குள் நான் விழுந்தேன், கரையினில் வந்த பின்னும் நான் மீதந்தேன், அசைந்தாய் திசையறிந்தேன், காதல் எனும் கடலுக்குள் நான் விழுந்தேன்.